ಸರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾಪ್ತ ರಕ್ಷಣ ಗದೆದ್ದ ಯುಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾರ್ಧ ವರದ ಪದಮುಖ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸ್ತಬಾರಂ ಶ್ರೀ ವಾಗೀಶಾತುರ್ಯಂ ಷಡರಪ ಗದಿರಾದ್ವೇದ ಚೂಡಾರ್ಘ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಶ್ರಯಾಮಃ ನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಧ್ಯಾನಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾಬ್ಜ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾತ್ ಅಭಯಮುದ್ರಿತಃ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕೀ ನಿರ್ವಾಹಕೋ ರಕಿತನೆ ಮಕಟಾಕ್ಷಲೀಲಾ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ಧೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತದ್ರಾದ್ಯೌ ದಂಪತೀ ಜಗತಾಂಪತೀ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾದ್ ಅಭಯಮುದ್ರಿತಃ ತ್ವಯಿ ಸಚಿರಂಗ ದುರ್ಯ ಶರಣಾಗದ ಗಾಮ ದುಃಖೇ ನಿರುಪಧಿಕ ಪ್ರವಾಹ ಕರುಣಾ ಪರಿಣಾಹವತಿ ಪರಿಮಿತ ದೇಶ ಕಾಲ ಫಲಧಾನ ಫಲದಾಕೃತಿಕಾನ್ ಕದಮದಿ ಕೃಮಹೇ ವಿಧಿಶಿವ ಪ್ರಮುಖಾನ ಮುಖಾನ್. ನ್ಯಾಸ ತಿಲಕಂ 29 ಶ್ಲೋಕಂ. ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕನ್ 26 ಶ್ಲೋಕತ್ತಿಲಿರುಂದು தன்னுடையதான வாக்க பிரார்த்திக்கிறார். நீ இதுமே பகவான் ஆசிரியச்சாச்சு தொயி ஆச்சாரியை ஸ்வயனார்பிதோயம் பரஹா அப்படின்னு 26 ஸ்லோகத்துல தன்னுடைய வாக்க எம்பெருமானிடத்துல தன்னுடைய ஆத்ம சமர்ப்பணத்தை எம்பெருமானிடத்துல எம்பெருமானாலேயே சமர்ப்பிக்கப்பட்டவராக இருந்து ஆயாச்சு. இனிமே நமக்கு இந்த சம்சாரிகளிடத்துல போய் அவமானப்பட வேண்டிய தேவை இல்லை. அதனால வாக்க நீ இனிமே சம்சாரிகளை இந்த சுத்ர நரேந்திரர்களை பாடுறதுல இருந்து உபரதி அடையணும் அப்படின்னு சொன்னார். 26 ஸ்லோகத்துல மாதர் பாரதி முஞ்ச மானுஷ சடூன் ஹே லப்த ஹே தேக லப்தைரளம் லுப்தத்வார துராசிகா பரிபவைஹி தோஷம் ஜுஷேதா மனஹா அப்படின்னு சொன்னார். பகவான ஸ்தோத்திரம் பண்றதை தவிர அத்த விட்டுட்டு நீ சம்சாரிகளை ராஜாக்களை சுத்திர நரேந்திரர்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உன்னோட வாக்மித்வத்தை இழக்காதேன்னு சொன்னார். அதுக்கு மேல பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார், என்னுடைய உமக்கு நித்தியதாசியம் அப்படிங்கறதையும் உமக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற புத்தியையும் எனக்கு நீ இப்படி நினைக்கணும்னர். ஏன்னா நித்திய கிங்கரவாண்யகம் நபுனது புனகா குர்யாம் கதர்யாஸ்ரயம் மனசா ரங்கேஸ்வர அனுமத்திய மனசா. ஏ ரங்கநாதா, உன்னுடைய திருவுள்ளத்தினால தேவரையும் நினைக்கணும். என்ன நினைக்கணும் அப்படின்னா, நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் நரணும் ஆழ்வார். அது மாதிரி எம்பெருமானே நீரே சங்கல்பிக்கணும். என்ன விஷயத்தை சங்கல்பிக்கணும் அப்படின்னா, இவன் நமக்கு நித்திய கைங்கரியம் பண்ண கடவன் அழியன் நம் பையலன்னார் அம்மவோ கொடியவாரேனார் திருமாலையில. நீர் அழியல் நம் பையன் அப்படின்னு அன்னைய விஷயத்துல அபிமானிச்சு கைங்கரியத்தை கொடுக்கணும்னார். அது மாத்திரம் இல்ல, எனக்கு நீ கைங்கரியத்தை கொடுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன், இல்ல கொடுக்கவே மாட்டேன், உன்னுடைய பாபம் அப்படி இருக்குன்னு தேவரீர் சாதிச்சுன்னா என்னால செய்யலாவது ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு காரியத்தை தேவரீர் இடத்துல பிரார்த்திக்கிறேன், எனக்கு உம கைங்கரிய கொடும், கொடுக்காம போகும். அது தேவரீருடைய சுவாதந்திரியம். ஆனா என்ன எந்த காரியத்துல பண்ண வைக்க கூடாது அப்படின்னா, மீ இலச்சுஷி வெல்லிதமுடி முகுர்தத்தாபமானாட்சர பீமே கசித் ஆட்யகஸ்ய வதனே பிக்ஷா விலாட்சாந்திரிகாம். எவனோ ஒருத்தன் வாசல்ல போய் நின்னு அவன் இடத்துல கூணி குறுகி என்னுடைய வெக்கமானங்கள்லாம் விட்டு வாசல் நின்னு அவன் இடத்துல யாச்சம் கேட்டுங்கிற அந்த விஷயத்தை எனக்கு விட்டுடும். அதை ஒண்ணி பண்ணாதியும், எனக்கு தேவரீர் அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திக்கிறேன். என்ன தாஸ்யம் லாஸ்யவசாம் அனுமத்திய மனசா தொத்த ரங்கேஸ்வர தொத்ததே நித்தம் கிங்கரவாண்யகம். இப்படி நான் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். தேவரீர் அதுக்கு திருவுள்ளம் பத்தணும். மனசாங்கிற சப்தத்தினால தேவரீர் திருவுள்ளம் பத்தணும். நது புனகா குர்யாம் கதர்யாஸ்ரயம். நீ அத பண்ணாம போனாலும் சரி, நான் குறியாம் கதறியா சத்தியம் என்ன, அல்ப அல்பஞர் அல்பாட்யர் பக்கத்துல கால விழும்படியாக பண்ணிடாது. அவனிடத்துல போய் அவனுடைய அவமான பேச்சுக்களை கேட்கறபடியாக பண்ணிடாது. நான் உம்மிடத்துல வந்தேன்னா, நான் அவனிடத்துல போனேன், ராஜாக்கள் இடத்துல துராசிக்கதைகளா இருக்கக்கூடியதான ராஜாக்கள் இடத்துல போனேன்னா என்னத்துக்காக போனேன், கேவலம் உதர போஷணம் வயற நிரப்புறதுக்காகத்தான் போய் நிக்கணும். அவன் போய் நின்னா என்னிடத்துல பிச்சை வாங்க வந்திருக்கான்னு ஹேளனமா பேசுவான். ஆனா நான் இதே வயிறு நிரப்புறதுக்காக கேவலம் எனக்கு இந்த போகத்திலே ஆசை உடையவனாய் புபுக்ஷுவாய் சம்சார சுகத்துல ஆசை உடையவனா உன்னிடத்துல வந்தா கூட நான் மொத்த சர்வேஸ்வரனுக்கு என்ன விட்டுட்டு அல்ப பிரயோஜனத்துக்கு வந்திருக்கே முட்டாளேன்னு நீ சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்லுவே திருமொழியோ, உதார சர்வே வைத்தே ஞானி துவாத்மைவமே மதம் அப்படின்னு எனக்கு உதாரன்னு பட்டம் கொடுப்பீர. உம்மிடத்திலிருந்து நான் உன் பிரசாத அனுகிரகத்தை பெற்று தேவரீர உதாரன்னு நான் கொண்டாட வேண்டியிருக்க, உம்மிடத்துல வந்து அல்பமான அஸ்திரமான பிரயோஜனத்தை கேட்ட என்ன நீர் உதாரன்னு கொண்டாடுறீரு? இந்த ராஜாக்கள் அப்படி பண்ணுவார்களோ? காரணமோ சர்வேஸ்வரன் புத்தி பண்ணிட்டு என்ன அல்பக்கினா ஒரு புழுவ மாதிரி பார்க்கக்கூடியவர்கள். அதனால அந்த அவமானாட்சரங்கள்லாம் நான் கேட்கும்படியாக பண்ணாதையும் பிரார்த்திச்ச. அது மாதிரி சுமேர சொன்னார், நீ உன்னிடத்துல உன்னுடைய பெருமை எப்படி இருக்குன்னார், தொய்யே காஞ்சலி கிங்கரே தனுபிரதாம் நிர்வியாஜ சர்வம் சகே. தொய்யி தேவரீரிடத்துல ஏகாஞ்சலி கிங்கரே ஒரே ஒரு தர கை கூப்பினா போறோம். ஏகாஞ்சலி கிங்கரம் அப்படிங்கறதுனால இந்த ஏகா அப்படிங்கிற சப்தம் சக்கிருத அனுஷ்டானம் போருமா, அஞ்சலி ஒரு சக்கிருத அனுஷ்டானம் போருமானா, நம இத்தேவ வாதனஹா அப்படின்னு சொன்னா போல எப்போதும் அஞ்சலி பண்ணிட்டே இருக்கணும் பகவானுக்கு. இருந்தாலும் இது பிரபத்திய சொல்றதுக்காக, பிரபத்திக்கு உள்ளீடா பிரபத்திய உள்ளீடாக உடைய அஞ்சலி. அது இந்த அஞ்சலி ஒரு ஏன் ஒரு தடவை பண்ணா போறோம்னா இதனுடைய பெருமைக்காக ஒரு தரம்னு சொல்லித்தே தவிர, ஏன்னா பிரபத்தி ஒரு தடவை சகுருதேவ பிரபன்னாயன் பிரபத்தி ஒரு தடவை அனுஷ்டிக்க வேண்டியதாக விதிக்கப்பட்டிருக்கிறதுனாலேயும் ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த அஞ்சலி அந்த பிரபத்திக்கு உள்ளீடாக கொண்டு வெஞ்சகமான ஒரு முத்திரையா இருக்கிறதுனால ஏக சப்தம் பண்ணார். தொய்யி ஏகாஞ்சலி கிங்கரே தனுபிருதாம் கிங்க தனுபிருதாம் கிங்கரே, சரீர பாஜனா இருக்கக்கூடிய சரீர பாக்கா இருக்கக்கூடியதான அவனிடத்துல நிர்வியாஜ சர்வம் சக அஞ்சலி கிங்கரேன்னு சொல்லி இவன் வியாபாரத்தை சொல்லிவிட்டு அஞ்சலி பண்றாங்கிற வியாபாரத்தை சொல்லிட்டோ நிர்வியாஜ சர்வம் சகேன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் பண்ண அஞ்சலியினாலதான் அவர் என்னுடையதான வியாஜம் என்னுடையதான சர்வம் சகத்தம் அவனுக்கு என்னுடைய பாபங்கள்லாம் பொறுத்தார்னு சொல்ல வேண்டியிருக்க, தேசியன் இப்படி மாறா சொல்றாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் இந்த நிர்வியா சர்வம் சகனா அவன் இருக்கிறதுக்கு தகுந்ததான உபாயம் இல்லது. ஏன்னா நீ பண்ண பாப்பங்களோ கணக்க பண்ண பாப்பங்கள் எல்லாத்தையும் பொறுப்பேன் பிழை பொறுப்பேன்னு சொன்னானே, இந்த பிழை பொறுக்கிறதுக்கு நீ பண்றது ரொம்ப அத்தியல்பமான ஒரு வியாஜம்னு சொல்றதுக்காக இந்த வியாஜத்தை நீ பண்ணதான் பண்ணணும். ஆனா இந்த வியாஜத்தினால அவன் வந்து சந்தோஷப்பட்டு இந்த அல்ப வியாஜம் பண்ணனா அவனுடைய சமத்துவாதிகளுக்கெல்லாம் தோஷம் எதுவும் வந்துடக்கூடாது, ஹானி வந்துடக்கூடாது. அதனால இந்த அல்ப வியாஜத்தை பண்ணானேன்னு சந்தோஷப்பட்டு ஒரு மகத்தான ஒரு பலனை கொடுக்கறதுக்காக உருப்பட்டு இருக்கான். அதனாலதான் நிர்வியாஜ சர்வம்சகே எல்லாத்தையும் பொறுத்துக்கிறான். ஆத்தியத்த ஒரு பணக்காரன் இடத்துல போனா நான் ஒரு வார்த்தை தப்பி பேசிட்டேன்னா என்னோட சிலசு போயிடும், ஆனா நான் எவ்வளவு சொன்னாலும் நீ பொறுத்துக்கிறப்பா. நிர்வியாஜ சர்வம் சக கல்யாணாத்ம நிரங்கநாத, நீ கல்யாண ஆத்மாவா இருக்க மங்களமா இருக்க, அவன் பேசுறதோ அமங்கலமான வார்த்தைகளா பேசுறான். இப்படி இருக்கச்சே ரங்கநாத கமலா காந்தே முகுந்தே ஸ்திதே கமலா காந்த, அது மாத்திரம் இல்ல நீயே இப்படிப்பட்ட சுவாவம், அப்படிப்பட்ட நீ பிராட்டியோட சேர்ந்து வேற இருக்க, தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதவுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் அகலகில்லே நிறையமன்னு அலர்மேல் மங்க உரைமார்பா முதலான பாசரங்கள்ல அனுசந்தானம் பண்ணுமா போல பெரிய பிராட்டியாரோட நித்திய சாணித்தியம் பண்ணின்னு இருக்கே கமலா காந்த அப்படின்னா முகுந்தேத்திதே, மோட்சத்தை கொடுக்கறதுக்கான நீ இருக்க, சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி பிறந்து எனக்கு நிரதிசயமான ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு நீ இருக்க, எவனோ ஒரு துர்த்தன் ஒரு ஒரு தூர்த்தன் ஒரு சாமானியன் அவனை போய் ஒரு இந்திரன் சந்திரன் கொண்டாடினே. சுவாமின் பாகி தயஸ்வதேஹி குஷலின் ஜீவ பிரபோ பாவகேது இத்தியாலாபனாபலே பிஷு பிரளபிதும் ஜிஹ்வேதி ஜிஹ்வா மம, என்னுடைய மனசு, என்னுடைய வாக்கு, என்னுடைய நாக்கு ஜிக்ரேதி வெக்கப்படுறது, பூசப்படுறது, பூசறது. அவனை போய் ஆலோபனம் பண்ணி அவனுக்கு இல்லாத ஒரு, அவனுக்கு இல்லாத ஒரு பெருமைகளை ஏற்றி சொல்லி அவனை சுவாமின் பாகி தயஸ்வ குஷலின்னு ஜீவ பிரபோபாவியே, நீ தேவரீர் இப்படி இருக்க, தேவரீரை இப்படி கொண்டாடணும். அடையர் என்ன பண்ணிருக்கணும்னா, சுவாமின் பாகி தயஸ்வ தேகி குஷலின் ஜீவ பிரபோபாவையேன்னு கொண்டாட வேண்டியது தேவரீரை. அத்தை விட்டுட்டு அல்பக்யான ஒரு ராஜாக்களை போய் கொண்டாடுவேன அப்படின்னு சொல்றார். ஜிஹ்ரேதி அப்படி சொன்னதுக்கு என்னுடைய மனசு, என்னுடைய நாக்கானது ஜிஹ்ரேதி நாணப்படுறது, வெக்கப்படுறது. சரி, நீ நான் நீ வந்து ஒரு அல்ப அல்பக்யனா அல்பசக்தனா அல்பாட்யனா இருக்கக்கூடிய ராஜாவை பாடின. சரி, திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும்னு ஆழ்வார் சாதிச்சிருக்க. அதனால இந்த ராஜாக்களும் பகவத் அம்சம்தான். அப்படியே இருந்தாலும் இந்த ராஜாக்களும் இந்த தானும் இன்னொரு தேவதாந்திரங்களை ஆசிரியிச்சு அந்த தேவதாந்திரங்களுடைய பிரீத்தியினால இந்த பணங்கள்லாம் நிறைய சம்பாத்திய பணங்கள்லாம் ஐஸ்வர்யங்கள்லாம் சேர்த்துண்டு அதை செலவு பண்றா. அதனால அந்த தேவதாந்திரங்களை கொண்டாடலாமோ அப்படின்னு கேட்டார். அதுக்குதான் பதில் சொன்னார், தொய் சதீரங்க துர்ய சரணாகத காம துகே. ஏ ரங்கநாதா, நீ எப்படிப்பட்டவனா இருக்கனா, சரணாகத காம துகே. சரணாகதம், உன்னிடத்துல சரணாகதி பண்ணி எவனவன் என்னென்ன கேட்டானோ அவத்விமோசனம் அகிஷ்டபல பிரதானி புண்ணிய பிரஜா பசுபதி பிரிபாதிகஸ்ய பாதோதகேன சசிவஸ்வசிரோத்ருதேனா. பிரம்மருத்ராதிகள் எல்லாம் கேட்டு அவரவர்கள் அவரவர்களுடைய புத்திக்கு தகுந்ததா போல அவரவர்கள் உன்னிடத்துல பலத்தை கேட்டாரு. யார் என்ன பலனை கேட்டா கூட நீ இவன் புத்திமாந்தியத்துல கேட்டான்னு நினைச்சு அவனை நிகிருஷ்டமா நினைக்காத, உதாரன்னு கொண்டாடி அவனவன் கேட்ட பலத்தை அவனவனுக்கு துருக்குற. ஆனா சொன்ன, நீ எப்படி இருக்க, தொய் சதி ரங்கதுரிய, ஹே ரங்கநாதா, தொய் சதி தேவரீர் இப்படி இருக்க செய்தேன்னு அர்த்தம். தேவரீர் இப்பேற்பட்ட சுவாவத்தை உடையதாய் இருக்க செய்து, எப்பேற்பட்ட சுவாவம், சரணாகத காமதுகே. சரணாகதனுக்கு அவன் எதுக்காக சரணாகதி பண்ணானோ, சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதனோர்ஜுன ஆர்த்தோ ஜிஜாஸ்பு அர்த்தார்த்தி ஞானீச பரத ரிஷபா அப்படின்னு நாலு காரணங்களுக்காக நாலு பேர் சரணாகதி பண்றான்னு சொன்னீரே. அப்படி சரணாகத காமதுக்கு அவ அவனுக்கு கேட்ட பலன்களை கொடுக்கக்கூடியவனா இருக்க. நிருபதிக பிரவாக கருணா பரிணாகவதி, தேவரீருடையதான இந்த கருணை இருக்க, தேவரீருடையதான தயை, எங்களுடைய ஆசிரியருடைய ஆர்த்திய சமணம் பண்ணுவதற்காக தேவரீர் எடுத்துக்கொள்ளக்கூடியதான முயற்சி இருக்கு. இது எப்படிப்பட்டதா இருக்கு, நிருபதிக பிரவாக கருணா. நிருபதிக பிரவாக, நிருபதிகம்னா ஏதோ ஒரு காரணத்தினால இவன் என்ன இத்தனை நாள் இப்படி ஆராதனம் பண்ணான், அதனால அவனுக்கு நான் எந்த பலனை கொடுக்கறேன் அப்படின்னு தேவதாந்திரங்கள்லாம் பண்றது. இவன் இவன் இன்னும் அவரவர் விதி வழி நின்று அடைய நின்றனர் ஆழ்வார். அந்தந்த தேவதாக்கள் தேவதைகள் விஷயமான சாஸ்திரங்களை பகு சாஸ்திரங்களை எடுத்து பார்த்தா அந்தந்த தேவதைகள் இடத்துல அந்தந்த பிரயோஜனங்களுக்கு, அல்பமான செல்வான பிரயோஜனங்களுக்கு நாம் அடைவதற்கு செய்ய வேண்டியதான ஆராதன கிரமங்கள் அநேக விதமா இருக்கு. அதுக்கு ஒரு ஒரு விஷயங்களை பண்ணி திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால இந்த திருப்திப்படுத்தா ஆடு கொண்டு வா, கோழி கொண்டு வான்னு கேட்கறது கள்ளும் இறைச்சியும் தூவேல் மின்னர் ஆழ்வார். ஆடும் கள்ளுன்பராய் சுனங்க எரிந்து நுந்தோள் உழைக்கப்படும் வண்ணமேர் அப்படின்னர். இப்படி அதுகளுக்கு வேண்டியதான மாம்சாதிகள் மது மாம்சாதிகளை கொண்டு வந்து க்ஷுத்ர தேவதைகளை பிரீதி பண்ணா அந்த க்ஷுத்ர தேவதைகள் இவன் கொடுத்துட்டான் இவன் கொண்டாங்கிறதுனாலதான் நமக்கு அது கேட்ட நாம கேட்ட பலனை தூக்கிறீர். ஆனா நீ அப்படி கிடையாது, நீ எப்படிப்பட்டவனா, நிருபதிக உபாதியே இல்லாத, எந்த ஒரு காரணமும் இல்லாத நிர்வியாஜனா நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிற, தமது அனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும்னு தன்னுடைய சர்வஸ்வமும் கொடுத்துட, ஒரு அல்ப காரியம் அண்ணா யாரு அனுமான் பண்ணிட்டு வந்ததுக்கு இந்த அல்ப காரியத்துக்கு பெருமாள் நினைச்சார், ஏக சர்வஸ்வபூதோஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதா. இத்தனை ஒரு பிராட்டிய பார்த்துட்டு வந்து துஷ்டா சீதான்னு சொன்னவனுக்கு ஒரு பெரிய தன்னுடைய தாட பரிஸ்வங்கத்தை கொடுத்தான. அதனால இனி எப்படிப்பட்டவனா இருக்கனா, நிருபதிக பிரவாக கருணா. நிருபதிக பிரவாக, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தங்கு தடையின்னே பிரவாகமா வந்துட்டு இருக்கு உன்னுடைய கருணை. கருணை நின்று போயிடுதான், நினைத்து முளை வழிய நின்று பால் தோறன்னு திருப்பாவேலா நாச்சியார் சாய்ச்ச அந்த வியாக்கியாத்தா சொன்னார், நினைவு மாறினான்னா பால் நிக்கிறது, நினைவு மாறல நின்று பால் தோறது அப்படின்னாரு. அது மாதிரி நிருபதிக பிரவாக கருணா, நிருபதிக பிரவாக கருணா, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பிரவாகமா மடை திறந்த வெள்ளம் போல வரக்கூடியதான தேவரையருடைய கருணை. இந்த கருணை இருக்க, கருணைனா என்னன்னா, ஆசிரித விரோதிகளை ஆசிரியருடைய ஆர்த்திய போக்கி கொடுக்கறதுல இருக்கக்கூடியதான தேவரையருடையதான துறை. கருணா பரிணாகவதி, கருணா பரிணாகவதி அப்படின்னார். அப்ப நிரவதிகமான நிருபதிக பிரவாக கருணா, நிரவதிகம் பண்ணிருக்க, நிருபதிக பிரவாக கருணா பரிணாகவதி, இது எல்லையற்ற கருணைய உடையனாக தேவரி. ஏ ரங்கதுர்க சரணாகத காமதுகே, நிருபதிக பிரவாக கருணா பரிணாகவதி ரங்கதுர்க சரணாகத காமதுகே ரங்கதுர்க துயிசதி. இப்பேற்பட்ட தேவரி இருக்கச்சே அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அண்மையும் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, நிரவதிக பிரவாக கருணா பரிணாகவதி சரணாகத காமதுகே ரங்கதுர்க அப்படின்னு சம்போதனை, இத்தனையும் பெருமாளுக்கு விசேஷனமாக்கி பெருமாளை சம்போதனம் பண்ணி, தொய்சதி தேவரீர் இப்படி நிக்க செய்து நான் என்ன பண்ணோம், பரிமித தேச கால பலதான் பலதா கிருத்திகாம் கதமதி குர்மஹே விதி சிவ பிரமுகான முகான். இந்த சுத்ர நரேந்திரர்கள் எந்தெந்த தேவதைகளை ஆசிரியிக்கிறார்களோ அந்த தேவதைகளுக்கு என்ன பேரு, நுண் நுமிட்டா தெய்வம் ஏத்தினான்னு ஆழ்வார். நுமிட்டா தெய்வம், ஏதோ விண்மினி மின்மினி பூச்சி போல இருக்கக்கூடியதான ஒரு நிமிட்டாம்பூச்சின்னு பேரு, அது போல இருக்கக்கூடியதான ஒரு அல்ப சக்தர்களான தேவதைகள் அந்த தேவதைகள் அப்படி இருக்கு. பரிமித தேச கால பலதான், ஏதோ பரிமிதமான தேசத்தை கொடுப்பார்கள், ஏதோ அல்பமான ஒரு தேசத்தை கொடுப்பார்கள். எந்த எது கொடுக்க முடியாதுன்னா, எந்த இடத்துக்கு போனா எத்தனை கத்தா நான் நிபுணகான நிவர்த்தத்தை அப்படின்னு இருக்கக்கூடியதான எந்த ஸ்தானம் இருக்கோ அந்த ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு இவர்கள் யாருக்கும் இந்த பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லைன்னு ஆழ்வார் சொன்னா போல, யாரும் அதுக்கு க்ஷமர்கள் அல்லர் எம்பெருமான தவிர. பரிமித தேச கால பலதானு, இந்த அவர்களும் கொடுக்கக்கூடிய பலனும் எப்படிப்பட்டதா இருக்கு, கொடுக்கறது எப்ப கொடுப்பா, பரிமிதமான தேசத்துல கொடுப்பா, ஏதோ அல்ப தேசத்துல கொடுப்பா, அப்படி கொடுக்கறது கூட கொடுக்கக்கூடிய தேசமும் அல்ப தேசமா இருக்கும், கொடுக்கறது அல்பமான ஏதோ ஒரு காலத்துல கொடுப்பா, அப்படி கொடுக்கற அந்த ஐஸ்வர்யமும் அல்ப ஐஸ்வர்யம், அல்ப காலத்துல நாசத்தை அடையக்கூடிய ஐஸ்வர்யமா இருக்கும். அதான் சொன்னார், பரிமித தேச கால பலதான் பலதா கிருத்திகான். சரி, அந்த பலன் எல்லாம் பாக்குறச்சே என்னமோ நல்லது மாதிரி தோணும், ஆனா அதோட கூடவே ஆபத்து வரும். ஆனா அவர்களுக்கு போதுதான், போதோட கொடுத்துதான் பழக்கம். பெருமாள் ஒருத்தன் தான், வேண்டித்தெல்லாம் தருங்கோதில் என் வள்ளல் மணிமன்னன் தன்னை கவி சொல்லவம்மினோ. கோது இல்லாம கொடுக்கக்கூடியவன், கழிக்க வேண்டிய அம்சமே இல்லாத, கை கொள்ள வேண்டிய அம்சமே இருக்கக்கூடியதாக அனுகிரகம் பண்ணக்கூடியது பகவான் ஸ்ரீமன் நாராயணனான ரங்கநாதன் ஒருத்தன்தான் பண்ண முடியுமே தவிர, மிச்ச தேவதாந்திரங்கள் கொடுத்ததான அனுகிரகங்கள் கழிக்க வேண்டியதும் இருக்கும், கை கொள்ள வேண்டியதும் இருக்கும். கழிக்க வேண்டியது நிறையாவும் கை கொள்ள வேண்டியது குறைச்சலாகவும் இருக்கும். எப்படின்னா, கோழி குப்பையை கலர்றது, குப்பமோடு பெரிய குப்பமோடா இருக்கு, அதுக்கு கழிக்க வேண்டியது அவ்வளவு, அதுல எடுத்து ஒரு துளியோண்டு புழு, அப்ப புழு கை கொள்ள வேண்டியது துளியோண்டு. அது மாதிரி தேவதாந்திரங்கள் கொடுக்கக்கூடியதான பலன்கள்லாம் கழிக்க வேண்டியது மிகுதியாயும் கை கொள்ள வேண்டியது அத்தியல்பமாயும் இருக்கும். ஆனா தேவரையருடையதான நிரவதிகமான நிருபதிகமான கிருபை கருணா பிரவாகம் இருக்க, இது எப்படி கொடுக்கும்னார், இன்னொருத்தன் இடத்துல போய் கேட்காதபடி கொடுக்கும், கேட்க வைக்காதபடி கொடுக்கும். பரிமித தேச கால பலதான் பலதா கிருத்திகான் கதம் அதிகுர்மஹே. தேவரீர் இப்படி இருக்கச்சே, தேவரீருடைய ரங்கநாதா, தேவரீருடைய சுவாவம் இப்படி இருக்கச்சே, இன்னொருத்தன் காலில் போய் நிப்பேனானா, கதம் அதிபூர்மக இன்னொருத்தனை போய் எப்படி நான் போய் ஆசிரியப்பேன். அந்த அதிபூர்ம யார் அந்த இன்னொருத்தன் தான் விதிஷிக பிரபிதிஷிவ பிரமுகான முகான். விதின்னு பேருடையதான பிரம்மா என்ன, சிவன் பேருடையவன் என்ன, இந்த பிரம்மா சிவன் எல்லாம் எவனுடைய அனுகிரகத்தினாலேயும் எவனுடைய பிரசாத புரோதஜோஸ்மதோ ததா தரிஹித பந்தானோ சிருஷ்டி சம்ஹாரக்காரகோன்னு விஷ்ணு புராணம் சொல்றது. எந்த எம்பெருமானுடைய பிரசாதத்தினாலையும் எந்த எம்பெருமானுடைய கோபத்தினாலையும் பிரம்மருத்ராதிகள் தோன்றினார்களோ, எந்த எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டவர்களாய் சிருஷ்டி சம்ஹாராதிகளை பண்ணுகிறார்களோ, அப்படி பரிமித சக்தி உடையவர்களாய் பரிமித தேசத்தை பரிமித காலத்திலே அனுகிரகம் பண்ணுவதற்கு க்ஷமர்களா இருக்கக்கூடியதான பிரம்மருத்ராதிகளை நான் போய் ஆசிரியப்பேனோ. தேவரீர் அபரிமிதமான தேசகால வர்த்திகளாய் என்ன அபுணாவர்த்தி ரூபமான மோட்சத்தை கொடுக்க சமர்த்தராய் சர்வ பாபங்களையும் போக்க சமஸ்தா சர்வசக்தியா இருக்கக்கூடிய தேவரீர் ரங்கநாதன் பரம கிருபாளுவாய் நிரவதிக கருணா பிரவாகத்தை உடையவனான பெரிய பெருமானான ரங்கநாதன் இருக்க செய்து நான் போய் அல்பசக்தர்கள் காலில் விழுவேணும். கதம் அதிபூர்மகே அதிபூர்மகே அவன் அவனை போய் எப்படி சேருவோம், கதம் அது எப்படி. விதி சிவ பிரமுகான முகான், விதி பிரம்மா சிவா சிவன் பிரமுகான் முதலியவரை, பிரம்மா சிவன் இந்திராதிகள் அர்த்தம். கதம் அதிபூர்மகே எப்படி போய் சேருவோம், பிரமுகான முகான் அமுகான் அந்தந்த அமுகான் அமுக அப்படிங்கிற சப்தத்துக்கு அவன் அர்த்தம். அந்த பிரம்மருத்ராதிகள் எல்லாம் அதாவது ஏன் இந்த அமுகான்ங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்தினான்னா அவ்யபதேசியன்னு சொல்லணும். இவெல்லாம் பேசுவதற்கே தகுதி இல்லாதவர் சொல்ற கணக்கிலே சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிற அவ்யபதேசியன் சொல்றதுக்காக அந்தங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துவார். அமுகான் பிரம்மருத்ரான் விதிசிவ முகான் விதிசிவ பிரமுகான் அமுகான் கதம் அதிபூர்மகே அவனை போய் எப்படி நாங்க போய் ஆசிரியப்போம் ரங்கநாதா. தேவரீர் இந்த லோகத்துல எங்களுக்காக வந்து சன்னதி பண்ணிட்டு இந்த கஷேத்திரத்துல ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல சன்னதி பண்ணிட்டு இருக்கச்சு பரம கிருபாலுவாய் கிருபா சமுத்திரமா பெரிய பிரவாகமே கருணை பிரவாகமே வடிவு கொண்டா போல எல்லா கரை கடந்ததான கருணை சுரூபம் இருக்க செய்து நாங்க போய் அல்பங்கிறான பிரம்மருத்ராதிகள் காலில் போய் நிற்போமோ அப்படின்னு கேட்கிறார். சரணாகத காம துகே நிருபதிக பிரபாக தருணா பரிணாகவதி பரிமித தேச கால பலதான் பலதா கிருத்திகான் கதமதி குர்மஹே விதி சிவ பிரமுகான முகான் அப்படிங்கிறதான 29வது ஸ்லோகத்துல 30வது ஸ்லோகம் நாளைக்கு நம்ம வைக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணகாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.